குணக்குலம் ஓங்கும் ராமாசம் குணங்கூறும் தூப்பல் அணுக்களை பிள்ளைதனை சரணாக அடைபவர்க்கு வணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும். வணக்கம் தாசியஸ்வரூபம், நமக்கு தாசியஸ்வரூபம் கிடக்கும். ஒடுக்கம் அப்படி புலனடக்கம் தந்து மன தூய்மை கொடுக்கும். வழக்கம் நல்ல பழக்க வழக்கம் வருமா. ஒழுக்கம் துஷ்ட சாவகாசம்லாம் இல்லாம நல்ல பழக்க வழக்கங்கள் நன்னடத்தை இதெல்லாம் கிடைக்குமா. இரக்கம் சேரும் கருணை கூடையே வருமா. அப்படி எம்பெருமான் பகவத்யானம் பண்றதுக்கு சேர்த்தியான குணங்கள் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகழ்ந்து நிற்கும். இணக்கம் துஷ்ட சாவகாசம், உறக்கம் அஞ்ஞானம், இழுக்கும் அழுக்கும் குற்றங்கள். இழுக்கும்னா குற்றங்கள், எனக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவா இல்லையா தமிழ் வார்த்தையில, அந்த ரீதியில் இழுக்குன்னா குற்றங்கள். அழுக்கும் இகழ்ந்து நிற்கும், அழுக்கு அசுத்தம், இகழ்ந்து நிற்கும் இவையெல்லாம் விலகி நிற்கும். எப்படி விலகி நிற்கும் அப்படின்னா அஞ்ஞானம் குற்றங்கள் இதெல்லாம் விலகி நிற்குமாம். என்ன வரும் நமக்கு? அறிவு பக்தி வணக்கம் நல்ல புலனடக்கம் ஒடுக்கம் நல்ல பழக்க வழக்கங்கள் வழக்கம் நன்னடத்தை ஒழுக்கம் இரக்கம் என்பதான இந்த குணங்கள்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்னா குணக்குலம் ஓங்கும் ராமானுசன் குணங்கூறும் தோப்பல். சுவாமி தேசிகன் எப்பொழுதுமே பாஷ்யக்காரருடைய உசந்ததான நற்குணங்களை போற்றி புகழறாராம். போற்றி உகப்பதும் புந்தியில் அப்படிங்கிற மாதிரி எப்ப பார்த்தா தியானம் பண்ணிட்டு இருக்கணும். ஆச்சாரியனோட அந்த வசத்தியான நடத்தைகள் இப்பவும் சொல்றோம் இல்லையா. சீமுஷ்ணாண்டவனுக்கு ரொம்ப ஞானம். என்ன ஞானம்? என்ன அம்மா பாட்டு பாடுற ஐயோ அப்படிங்கிறோமா இல்ல. அது மாதிரி கோசம்பரஷன் எப்ப பார்த்தாலும் கோகிட்ட போய் உட்கார்ந்துன்றார். சுவாமி வர்றதுக்கு முன்னாடி சுவாமி இங்க இருக்காரா? இங்க இல்ல, கோசாலையில் இருப்பார். காணும் இங்க அங்க போய் பார்த்தா கண்ணுக்குட்டியார் உட்காந்துருப்பார். பாசல்யமா அந்த கண்ணுக்குட்டி யதார்த்தமா எடுத்ததுதான் இப்ப எல்லா இடத்துலயும் பரவின் இருக்கு. பாம்பேல போய் உட்கார்ந்து இருந்தாராம் கொள்ளையில, அங்க வந்து அந்த கண்ணுக்குட்டி முட்டின்னு இருக்கு இப்படி அழகா. அது முட்டி பேசுமா அது கூடையே, அதெல்லாம் கூட பழகி பார்த்தாதான் தெரியும் அந்த உயிரினங்களோட. பசுமாடு மனுஷாலோட ஒட்டி அவ சொல்றத கேட்டுண்டு அவளோட பேசும் குணம் உடையது. என்ன அப்படின்னா கழனி தண்ணி வைக்கணும், வைக்கிறதுக்கு நாழியா இருந்தா கூப்பிடும். அந்த நாழி அஞ்சு மணிக்கு பால் கறக்கணும்னா அஞ்சு மணிக்கு பால் காரணம் இல்லைன்னா கத்த ஆரம்பிக்கும். ஞாபகப்படுத்துமா அந்த மாதிரி கண்ணுக்குட்டி அவுத்து உள்ள கட்டினா பால் கறந்தான், கண்ணுக்குட்டி அவுத்து உள்ள விட்டுட்டான்னா கொஞ்ச நேரம் பார்க்கும். உள்ள போன நம்ம இசைவான் திரும்பி வரலையா, திருப்பி கத்த ஆரம்பிக்கும். என்னமோ விடாம கத்தின் இருக்க என்ன அப்படின்னு எட்டி பார்த்தா ஓ கண்ணுக்குட்டி அவுத்து இல்லையா, கண்ணுக்குட்டி அவுத்த உடனே பிசாம உட்காந்துட்டு இருக்கும். இங்கேயா வெளியே போறா கதவு பூட்டின்னு வெளியே போயிட்டா அப்படின்னா கதவு பூட்டின்னு போறதுக்கு முன்னாடி அதுக்கு தண்ணி காமிச்சிட்டும் வெக்கெல்லாம் நின்னா வேற ரொம்ப போட்டுட்டு போயிடுவா. போயிட்டு சொல்லிட்டு போவா நான் போயிட்டு வரேன் கொஞ்ச நேரம் சமத்தாரு படுத்தாம அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவா. கதவை திறக்கிறதுக்கு மேலே கத்து கத்துங்க கத்துங்க உட்காந்து சரி கதவை திறந்து என்னமோ வைக்க பண்ணுவோம் புல்லு வேணும்னா அதெல்லாம் ஒண்ணுல மூஞ்சி பார்க்கணும். தடவி கொடுக்கணும், தடவி கொடுத்தா கழுத்து அப்படியே தூக்குமா. அப்படி தடவி கொடுக்க தடவி தடவி கொடுக்க அப்படியே கழுத்தா மேல தூக்கு. அப்படி அஸ்வினி குமாரர்கள்லாம் இருக்க அந்த கழுத்துல அந்த கழுத்து தாடைய தடவி கொடுக்க தடவி கொடுக்க நமக்கு வாஸ்தவத்துல வர நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நோய்கள்லாம் விலகி போடுமா. மருந்துக்கு அதிபதி அஸ்வினி குமாரர்கள், அதனால சௌக்கியத்தை கொடுக்கும். அதனால பசுவை நல்லா தொட இது பண்ணி கொடுக்கறதுன்னு. அது மாதிரி வாலு வால் பக்கம் தொட்டி ஒத்திக்கணும், பக்கத்துல போய் நிக்கணும், வாளால ஒரு சுழட்டி ஒரு அடி அடிக்கும். சுழட்டி ஒரு அடி அடிச்சதுன்னா பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தான் அப்படி திருவள்ளுவர் சொல்ற மாதிரி இங்கேந்து மேல போச்சு. வைதரணி நதினு ஒரு நதி இருக்கு, வெறும் மலமே கலந்த நதியாம். அந்த நதியை கடக்கணும்னா இறங்கினோம்னா எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். சாக்கடைக்குள்ள இறங்கினா அப்படி இருக்கும், அதே அவஸ்தை தான். அப்ப எப்படி கிடக்கிறது அப்படின்னா அங்க பசு நின்று இருக்கும். அங்க ஒரு பசுவை தடவி கொடுத்தோ வாழ்னால பசு வாழ்னால நம்ம அப்படி அடி வாங்கிட்டோம்னா கோதானம் பண்றதுக்கு அதுதான் பண்றான். கோதானம் பண்ணி பண்ணா அந்த கோ அங்க வந்து நின்று இருக்குமா. அது வாழை புடிச்சிட்டோம்னா போதும், அதை அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுடும். ஆனா நம்மளா நடந்து இந்த ஜென்மத்தில கடக்க முடியாது. அந்த வெள்ளத்துல போனோம், எந்த வெள்ளம், சாக்கடை வெள்ளத்துல போனோம். வெறும் வெள்ளம் கூட கிடையாது, மூச்சு முட்டினா கூட பரவாயில்ல, நல்ல ஜலமா உள்ள போகும். இது என்ன ஜலம், இல்லாத ஜலம்லாம் உள்ள போகும். பிராண அவஸ்தை, உயிரும் போகாது இருக்கவும் முடியாதான். அந்த மாதிரி வசத்தியான சம்ரட்சணம் கோ சம்ரட்சணம். அத சுவாமி எங்க போனாலும் கடைபிடிச்சார். எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் ரெண்டு பசு இல்லாம இருக்காது. அது அவரோட மூச்சா இருந்தார். இந்த கோசம்ரட்சணங்கிறது அவ்வளவு வசத்தியான சமாச்சாரம். அழுக்கும் நிகழ்ந்து நிற்கும். இந்த அழுக்கெல்லாம் எப்படி போறது, மனசுல இருக்க அழுக்கு, நல்ல குணங்கள் எப்படி வருது அப்படின்னா, குணக்குலம் ஓங்கும் ராமாசன் குணங்கோரும் தோப்பல். அப்படி சுவாமி தேசிகன் பகத் பாஷ்யகார எப்ப பார்த்தாலும் அனுசந்தானம் பண்றார். எப்படின்னா, வசத்தியான என் ஆச்சாரியன், என் ஆச்சாரியனுக்கு ஈடு கிடையாது, அவன் பண்ண கிரந்தங்களுக்கு மேல வேற கிரந்தங்கள் கிடையாதுன்னு அப்படி சுவாமி தேசியன் கொண்டாடுறாராம். அணுக்களை பிள்ளதனை அரணாக அடைபவர்க்கே அப்படி சுவாமி தேசிகன். அப்பேற்பட்டதான சுவாமி தேசிகன், குணபூர்த்தி உடைய சுவாமி தேசிகன். அவர் திருவடிவாரத்துல விழுந்துட்டோம்னா நமக்கு நிச்சயம் நல்ல கதி. இந்த குணங்கள்லாம் நல்ல குணங்கள்லாம் வருமா, கெட்ட குணங்கள்லாம் தானே படுமா அப்படி என்பதாக சுவாமி தேசிகனோட அனுசந்தானம். ஈலாதுங்கஸ்தனகிருதி சத்வோத்பாயம் பாராத்யம் ஸ்ருதி சத மத்தியம் அத்யாபயந்தி சோச்சிஷ்டாயம் சுஜயம் யா பலா கிருத்த புந்தே கோதா தஸ்மை நமோ இதம் பூய ஏவாஸ்து பூய அன்னவையால் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பந்த திருப்பாவை பல்வதையும் நீசையால் பாடி கொடுத்தால் நப்பாமாலை பூமாலை சொடி கொடுத்தாலை சொல்லு சொடி கொடுத்த சொல்லு கொடிய தொல்பாவை பாடி அருளுலையாய் நாரினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமழ துயிலன மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாள் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ முகதான் ஊமையோ அன்றிச்சவரோ அனந்தலோ யம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவீன்றேலோரம்பாவாய். தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கரிய நம்ம பார்த்தோம் ஏற்கனவே உசந்ததான தூமணி மாடம். இந்த தூமணி மாடம் எப்பேற்பட்ட தூமணி மாடம் அப்படின்னா, இந்த பாசுரத்திலேருந்து வைகுந்தத்தில் இருக்கிறவாக எழுப்புறாலாம் துணைக்கு அந்த ரீதியில் தூமணி மாடம். ஆனால் யதார்த்தமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்கே, இது இந்த பாசுரம் நமக்கே சொன்ன மாதிரி இருக்கு. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கழிய எல்லாம் ஃபிளாட் கலாச்சாரம். நாலு செவத்துக்குள்ளே தான் நம்மளோட வாழ்க்கை. மிஞ்சி போனால் 1, 2, 3, 4, 5 அது 2, 10 செவரு அவ்வளோதான். ஹால் 1, பெட்ரூம் 1, கிச்சன் 1 சரியா போச்சு அவ்வளோதான். ஹால்லேயே மற்றதெல்லாம் நடந்துடும். குளிக்கிறது சுத்தம் பண்ணிக்கிறது அங்கே தான், அசுத்தம் பண்ணிக்கிறது அங்கே தான். அந்த ரீதியில் எதை எங்கே வைக்கணும் எதை, அதுவும் இப்போ என்னென்னா 2-in-1 ஆயிடுது. அதுவும் எது இதில் 2-in-1 தெரியல. சுத்தம் பண்ணிக்கிற இடத்துல அழுக்க போக்கினோம்னா அப்புறம் எப்படி சுத்தமாகும், இது சுத்தம் எங்கேருந்து கிடைக்கும். சுவாமி நாங்கள் என்ன பண்ணுறது, அவன் அந்த மாதிரி தான் ஒரு பிளானை போட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கான். அவன் கொடுத்தா என்ன, நீங்கள் இன்னொரு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபா கொடுத்தேன்னா தன் நடுவில் ஒரு தருப்பு போட்டு கொடுத்துருவான். எனக்கு அந்த மாதிரி தான் வேணும். அவன் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வச்சுருப்பான் எப்போதுமே. அட்வான்ஸ் கொடுக்குறேங்க, அட்வான்ஸ் கொடுக்குறச்சியே ஒரு கண்டிஷன் சொன்னேன்னா இதெல்லாம் எங்களுக்கு ஆகாது, நடுவில் ஏதாவது ஒரு சின்ன தடுப்பு இருக்கணும் எங்களுக்கு மே அப்படின்னு. பாத்ரூம் லெட்டினுக்கு நடுவில் ஒரு தடுப்பு கட்டாயம் இருக்கணும். என்ன பாத்ரூம் போயிட்டு அங்கேயே வாய் குழப்பிச்சா அது என்ன, இது எப்படி சுத்தமாகும், அது இந்த பாத்ரூம் போற இடத்துல குளிச்சா எப்படி சுத்தி ஆகும், இது எப்படி பிடிக்கிறது நமக்கெல்லாம், நம்ம அதை ரொம்ப வழக்கமா வச்சுட்டோம். அது ஒன்றமில்லாத ஆய்குலத்து அதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. சேரியில் இருக்கிறவா நம்ம என்ன பண்றோம், ஒசத்தியா மாடிங்கிற சேரியில் உட்காந்துட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரே பாத்ரூம் ஒரே லெட்ரின், அது சொம்பு வச்சுட்டு இருந்தான். அதெல்லாம் சொம்பு எதுக்கு வச்சுட்டு இருந்தானா, கையை இறுக்கின்னு அலம்பிக்கணும். பாத்ரூம் போயிட்டு அந்த அலம்பின கையை இறுக்கின்னு கை அலம்பிட்டு திருப்பி சாதாரணமா தொட்டு வாய் கொப்பளிக்கணும். நம்ம இங்க இந்த பாத்ரூம் போறோம், கை அலம்பிக்கிறோம், இங்க வந்தோம் டேப்பை திருக்குறோம். இந்த டேப் எப்படி திருக்குறது, அதே கை தான். அந்த கையில திரும்பி அது அதை இங்க கையெழும்புறோம், அங்க சொட்டுட்டு இங்க கையெழும்புறோம். இது எப்படி சுத்தி ஆகும், சுத்தியை விடுங்கோ, இது எந்த கை தொட்டுது. நம்ம இந்த ஒரு சாதாரண இது கூட ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம், பிடிவாதமா அடமண்டா. சாமி எல்லாம் பண்ணியாச்சு, இப்ப நான் என்ன பண்ண, பிளாட்டை டிஸ்போஸ் பண்ண முடியுமா, முடியாது. அங்கேயும் உங்க ஆச்சாரத்தை காமிங்க, ரெண்டு கை இடிக்குன்னு பண்ணுங்க, என்ன ஆயிட போறது. இந்த கையை போயா தொடுவா யாரானே, தொடக்கூடாது, அப்படி இடிக்குன்னு அலம்பிக்கோங்க. ஆனா இப்ப எல்லாம் இன்னொன்னு வசதி வந்துருது, என்னைக்குமே வசதி பண்ற வாழ்க்கை நல்ல புத்தி இருக்கும், அது நல்லா ஞாபகம். நம்ம தான் அதை கெட்ட புத்தியோட உபயோகம் பண்றோம், அதுல எல்லாரும் சந்தேகமும் இல்ல. இப்பெல்லாம் ஒரே ஒரு நாப்பு தான் இருக்கும், இப்படி திருப்பலாம் இப்படி திருப்பலாம், அப்படி எல்லாம் டேப் வந்துருது. அதை மாத்தி வாங்கி போட்டுக்கோங்க. அது என்ன, கையில இடிக்கிட்டு இப்படி தள்ளினா தந்துட போறது, வசதியா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாமே. தூமணி மாடத்து அவ அழகா சொல்லிவிட்டா, தூமணி மாடத்துன்னு சுற்றும் விளக்கரிய, சுற்றும் விளக்கரியது தூமணி மாடம் தான் இல்லாம போறது. இப்ப அந்த ரீதியில பிளாட் கலாச்சாரத்துல என்னென்ன அனாச்சாரம் பண்ணணுமோ, எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணின்னு உட்காந்துட்டு இருக்கோம். காலை பாத்ரூம் போயிட்டு வந்தா காலை ரெண்டு இடத்துல அனுமணும், ஒண்ணு பாத்ரூமுக்கு வெளியே ஒரு தடவை அனுமணம், வாய்க்கோ புளிச்ச விட்டு இன்னொரு தடவை அனுமணம். அப்புறம்தான் சுத்தி இங்க வரும், இந்த பக்கம் காலை அனுப்புறோம், அந்த பக்கம் வாஷ் பேஷன்ல வாய்க்கோ புளிக்கிறோம், வெளியே போயிடுறோம். அதுதான் சரியா போச்சு. எப்படி சாநித்தியம் இருக்கும், எப்படி பிராமணத்துவம் எப்படி இருக்கும், சித்தாந்தங்கள்லாம் அப்புறம். நீ வைஷ்ணவராரியா, துவைதி ஆரியா, அத்வைதி ஆரியா, எனக்கு எல்லாம் ஒன்று சுவாமி, எனக்கு எந்த பெருமான பார்த்தாலும் ஒன்று. நேரே நீ ரஷ்யாலேருந்து இறக்குமதி ஆனவன்னா அது எனக்கு தெரியும், எனக்கு சோசியலிஸ்ட் தான். எல்லா சோசியலிஸ்டும் இப்போ என்ன லெவலில் இருக்குன்னு தெரியும். எல்லா தெய்வமும் ஒன்று, தன்னால ஒரு சிருஷ்டி பண்ண தெரியாது, தன்னை காப்பாத்திக்க தெரியாது, தன் சுற்றத்தார காப்பாத்த தெரியாது. இவனோட வாக்கு எனக்கு எல்லா தெய்வமும் ஒண்ணு. உன்னை யார் கேட்டாங்க எல்லா தெய்வம் ஒண்ணுன்னு, யார் சாசனம் மங்களா சாசனம் பண்ண சொன்ன, உன்னை யார் சாஸ்வதம் பண்ண சொன்ன, அவளுக்குள்ள பேதம் இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை யார் இப்ப ஞானியா ஒத்துண்டா, முதல்ல உன் கண்மவனைக்கு நீ உட்கார்ந்து நேர நவகிரக கோயில சுத்தி சுத்தி சுத்தி விழற முக்காடு போட்டு, நீ இதுவும் வேண்டாம். வேறதான் இதர மதங்களுக்கு போய் அந்த ஸ்தலத்துக்கு போனா எல்லாம் போயிடுறது, பரவாயில்ல. கொஞ்சம் மாத்தி யோசி, இந்த மாத்தி யோசிங்கிறதுலாம் இதுக்கெல்லாம் தான் உபயோகப்படும். ஏன் நமக்கு இது ஏடாகுறமா வருது, சிஸ்டத்தை ஃபாலோ பண்றமே அதை மாத்தி யோசிப்போம் அப்படிதான் தோண மாட்டேங்கிறது. இதுக்கெல்லாம் தான் உபயோகப்படும். அங்க போவான், அவன்கிட்ட போய் வழி தேடுறான். இவன் சொல்ற விஷயம் தெய்வங்கள்லாம் ஒண்ணு. யார் சொன்னா, 31 கோடி தேவர்கள் இருக்கா, அது எப்படி எல்லாரும் ஒண்ணு, அப்பாவும் அம்மாவும் ஒன்னா இட முடியுமா, அக்காவும் தங்கையும் ஒன்னா இட முடியுமா, ஆம்தையாலும் தங்கையும் ஒன்னாக முடியுமா, மாமியாரும் அம்மாவும் ஒன்னாக முடியுமா, பாவத்தில் இருக்கலாம், எவ்வளவு பாவத்தை, அது அதுக்குன்னு அந்யோன்யமா அந்த விசுவாசத்தோட ஒரு மரியாதைய நன்னா வச்சுக்கலாம். அதுக்குன்னு எப்படி ஒன்னா போகும், எல்லாரும் அப்பாவும் ஒன்னும் பேரனும் ஒன்னா, அது எப்படி ஒன்னா போக முடியும், தலைகள் என்னாலும் ஒன்றும் போக முடியாது. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியதுலாம் நம்ம எப்படி சுத்தமா இருக்கும், நம்ம ஆத்து வழக்கம் என்ன, நம்ம ஆத்துல என்ன ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ற, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுட்டு அதெல்லாம் ஒழுங்கா பண்ணோம்னா அதுக்கப்புறம் வெளியே சித்தாந்தத்துக்கு வாங்கும். அதுக்கப்புறம் நீ ஸ்மார்த்தனா வைஷ்ணவனா, எல்லாருக்கும் ஆத்து வழக்கம்னு ஒண்ணு இருக்கு நிச்சயம், அது எல்லா அளவு சந்தேகம் இல்ல. அந்த ஆத்து வழக்கத்தை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் சித்தாந்தத்துக்கு வாங்க. சித்தாந்தத்துக்கு வந்தீங்கன்னா ஆத்துல பெரியவா சொன்னதை கேக்குறீங்களா அப்படியே கேளுங்க. அதான் நீயா புதுசா ஒரு வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டாம். அவ அனுபவப்பட்டு தெரிஞ்சு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா. நெருப்பு சுடுவோம் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணு அப்படின்னா அவன் யாரும் சொல்றது, நான் தொட்டு பார்த்து அது ஜில்லின் இருக்கா சூடா இருக்கான் தொட்டு பார்ப்பேன்னு தனலை யாரும் கையில வச்சுப்பாரா? அது எப்படி பைத்தியக்காரத்தனமோ, அது சொல்றதும் பைத்தியக்காரத்தனம், அது கேட்கறதும் பைத்தியக்காரத்தனம் தெரியுதா இல்லையா? அதே ஸ்திதிதான் ஆத்து வழக்கமும். அவெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சு நமக்குன்னு சில குணங்கள்லாம் வேணும் நம்ம பெரியவாள்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்த ஒரு பெரிய வழக்கம் ஆத்து வழக்கம்ங்கிறது வசத்தியா இருது நம்ம ட்ரெடிஷன். நம்ம எந்த ரிஷி கோத்திரத்துல வந்தோம், நம்ம எந்த ஊரை சேர்ந்தவோம், ஊரை கொண்டாடணும், எந்த ஊர் அப்படி கொண்டாடணும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய இவ என்ன பண்ணிட்டா, நன்னா அகல் விளக்கு ஒன்று ஏற்றின்னு இருக்கா, சுத்தி பணக்கார வீடு கேட்க வேண்டாம், ஒரு அகல் விளக்கே 1000 விளக்கு மாதிரி அங்க இருக்காது. சுற்றும் விளக்கரிய ஆழ்வா சொல்றார், ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் புதத்தாழ்வா சொல்றார், உய்த்துணர் ஒன்னு மொழி வெளிகால் விளக்கேற்றி உய்த்துணர்வென்னு ஒலிகொல் விளக்கேற்றின்னு பெயாழ்வர் அந்த இறைகழியில. தூமணி மாடத்து மறந்தும் புறந்தொழா மாந்தர்னு அவளுக்கெல்லாம் பேரு. என்ன அப்படின்னா வசத்தியான இடம் தூமணி, வசத்தியான இடத்துல இருக்கா யாரு, மறந்தும் புறந்தொழா மாந்தர். ஆத்துல வழக்கம் யார் யாரை சேவிக்கணும்னு சொல்லியிருக்கா, எப்படி சேவிக்கணும்னு சொல்லியிருக்கா, எந்த பெருமாள் அனுசந்தானம் பண்ணும் சொல்லியிருக்கா, யாரை தியானம் பண்ணிருக்கும் சொல்லியிருக்கா, அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளா புதுசா ஒரு சித்தாந்தத்தை கிரியேட் பண்ணக்கூடாது. எனக்கு எல்லாம் ஒண்ணு, எனக்கு எல்லாம் ஒண்ணுன்னா ஆத்து குலதெய்வம், குலதெய்வம் தான், குலதெய்வத்தை கொண்டாடணும். குலதெய்வத்தை கொண்டாடாம அவன் ரொம்ப ஃபேமஸா இருக்கான் திருமலையப்பன், நிறைய பேருக்கு திருமலையப்பன், நிறைய பேருக்கு திருமலையப்பன் எப்படி வந்தான்னா அவனே குறுக்கு வழியில தான் வந்துட்டான். கலியுகம்னா அவனும் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டான். என்ன அப்படின்னா யார் யாருக்கு எந்த குலதெய்வம் தெரியலையோ நேரமே அங்க போய் மோட்டை போட வேண்டியது, அதுதான் எப்படியும் காப்பாற்றுவான். இந்த வழக்கத்தை எப்ப பண்ணலாம், தெரியாத போது பண்ணலாம், ஆனா தெரிஞ்சுக்காம இருக்கிறது மகாபாவம். அதுல வந்து மலையப்பன் கை கொடுக்க மாட்டான் நிச்சயம். எல்லாம் சந்தேகம் இல்ல, எப்பேற்பட்ட தெய்வமா இருந்தாலும் நீ தெரிஞ்சுக்கலன்னு ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா, அதுக்கு துணை வராது. அப்ப என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கோ, பிரயத்தனப்படு. அதை விட்டா என்ன காரியம், எங்க ஆத்து பெருமாள் யாரு, எங்க குல வழக்கம் என்ன, எங்க குலத்து ஊர் எது, ஊரே எனக்கு தெரியாது சுவாமி, நாங்க என்னைக்கோ இந்த ஜிம்மாந்தத்துக்கோ பாம்பேக்கு போய் குடியேறிட்டோம், ஹைதராபாத் சொன்னா உங்களும் கோவம் பாம்பேக்கு போய் குடியேறிட்டோம், அதனால நாங்க அந்த பக்கமே போலையா, 3 தலைமுறை ஆயிடுத்து, அவளையும் கேட்கல நாங்களும் கேட்கல எங்களுக்கும் தெரியாது, அப்படிதான் இருக்கக்கூடாது. என்ன வம்சம், நம்ம எந்த ஊர்ல பிறந்தோம் அப்படிங்கிற அந்த ஜீவன் மனசுல இருக்கணும். ஏன்னா அந்தந்த ஊர்ல யார் யாரோ பெரியவாள்லாம் இருப்பா, நம்ம ஃபோர் ஃபாதர்ஸே பெரிய கிரேட்ஃபுல்லா இருந்திருப்பா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அனுசந்தானம் போற்றி உகப்பதும் பொந்தி இழைப்பதும் பார்த்துதான் சொல்லியிருக்காரு சுவாமி தேசிகன். அப்படி கொண்டாடணும் நம்ம வம்சத்தை. ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் அப்படி ஆழ்வார் காமிச்சு கொடுக்கிற என்னன்னா எம்பெருமான சேவிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மறந்தும் புறந்துழா மாந்திரம். அது மாதிரி மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்ந்திரவாய், இங்க என்ன பண்ற ஆண்டால் தனக்கு பந்துக்குள்ள தெரியுன்றிருக்கா, பந்துத்துவ கொண்டாடுறாளாம். எப்படி அப்படின்னா சம்பிரதாயத்துக்குள்ள அப்படி எம்பெருமானை சேவிக்கிறதுக்குள்ள ஒரு பந்துத்துவம் வேணும் நமக்கு அப்படின்னு. மாமான் மகளு ஸ்ரீ விஷ்ணுவரை கண்டாலே இவெல்லாம் எனக்கு சொந்தக்காரா, இவெல்லாம் எனக்கு சொந்தக்காரா, இவெல்லாம் எனக்கு சொந்தக்காரா அப்படின்னு கொண்டாடணுமா. மனவாளம் அவனுங்க சொல்ற என்னன்னா யதார்த்தமாவே சொல்றார், ஸ்ரீ விஷ்ணுவில் கண்டால் என்னோட பந்துக்கள்ல வாழலாம் அப்படிங்கிறாராம். நல்ல பதத்தால் மனைவாரர் கொண்ட வெண்டீர் மக்களே, ஆழ்வார் மங்களசாசனம் பண்றார், நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வேண்டிய மக்களை அப்படி சுற்றத்தை கொண்டாடணும். பகவத் பாகவத கைங்கறி எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே கூட சேர்ந்து வருவார் நாலு பேர். இது என்ன புது வழக்கமா இருக்கு, ஆனா நீங்கெல்லாம் என்ன பண்ணுவீர்கள், இதை வந்து யதார்த்தமா கொண்டாடுவீர். ஒரு கோஷ்டி வருது, பெரிய கோஷ்டி, ரெகுலரா நீங்க அவளோட சக்கியம் வச்சிருப்பீர்கள். அப்ப என்ன ஆறுது, சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா வாராமச்சான்டுவான் இல்லையா, பெரியவாள்லாம் வாங்க வாங்க வாங்க, இவர் வந்து பா எங்க ஃபாதர் மாதிரி மற்றவாளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு. அப்பா வாப்பா, நிஜம் அப்பவான் கிடையாது, நான் ஏழுறது உள்ள ஏழுறது, என்ன உள்ள ஏழுறதுனா நிஜமான தமையனான கிடையாது. அந்த பந்துத்துவம் பழகி பழகி பழகி எழுத்தாத்துக்காரல நம்மாத்துக்காரால நம்ம நினைச்சுன்னு பழகிறோமோனா என்னதான், அவள்கிட்ட கதவை திறந்து அப்படியே சாவியை ஒப்படைச்சிட்டு போயிடுவா. அவ்வளவுதான், கதவை திறந்தே இருக்கும், அவ பார்த்துப்பா, அவ இருக்க புழங்குவா, எல்லாம் பண்ணிப்பா. அந்த அது எப்படி வந்தது, அந்த சுதந்திரம் எப்படி வந்தது, நீ வேற அவன் வேற, எப்படி சுதந்திரம் வந்தது, பந்துத்வம். கூட பிறந்தாலும் கூட பிறம், கூட பிறக்காத பிறப்பு சொல்றோமா இல்லையா, அப்படி இல்ல, அது கூட பிறக்காத பிறப்பு, அது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்ல அவன் திரு திரு முழிக்கிறான், எனக்கு நன்னா இல்ல, புதுசா வந்திருக்கா சொல்லுவா. இவன் உறவுக்காரன், இவன் உறவுக்காரன், அங்க இருக்கிறவனை பார்த்து சொல்லுவான், திரு திரு முழிக்கிறான், முழிப்பே சரியில்லை, காதல விழும்படி சொல்லிட்டாங்க. அப்படி பழகுவாங்க, விட்டுட்டு தெய்வமா நம்பி போலாம். அவன் யார திருதுன்னு பாக்குறான்னு தெரியுது எனக்கு, ஏன்னா ஒன்னதான், நான் சொல்ல முடியுமா வெளியே, நீ பந்துவா இருந்தாலும் ஒன்னதான் திருதுன்னு பாக்குறான், வந்தா நல்லவ மாதிரி தெரியலையே, நோட்டம் விட்டு இருக்கான் என்ன. அந்த மாதிரி மாமான் மகளே ஆண்டாள் தேர்றால அந்த விரஜபூமியில எனக்கு யாரான்னு உறவுக்காரா வேணுமே, கிருஷ்ணனோட சக்கியம், கிருஷ்ணனோட சக்கியம் வேணும்னு ஆண்டாளே, நம்மளா இல்ல ஆண்டாளே தாயாரே, அவளே எதிர்பார்க்கிறா எனக்கு ஒரு பந்துத்துவம் வேணும் அப்படிங்கிறாளாம். தூமணி மாடத்து அப்படின்னு ஒரு வசதியான இந்த தூமணி மாடத்துல இருக்கிறவா என்ன அப்படின்னா, கிருஷ்ணனோட ரொம்ப சக்கியமா இருக்கக்கூடிய அனுதினமும் பிரியக்கூடிய பிரியாதவள். இவளோட ஸ்திதி எப்படின்னா மகாலட்சுமி மாதிரி ஸ்திதியான். ஏன்னா எப்படி அகலகளிலே நிறைவென்று அலமேல் மங்க இறைவான்பான அப்படி வட்சஸ்தலத்த மகாலட்சுமி இருக்காளோ அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் கிருஷ்ண சுலேஷன் தானா அவன் அணைச்சுண்டே இருப்பானா, எம்பெருமான் கட்டி நகரவே மாட்டானா, அப்படி வசதியானது. அதனால அங்க அவளை வந்து சொல்றார், மாமான் மகளே என்னோட அம்மாவோட தம்பியோட பொண்ணு இல்லையா, மாமான் மகளே மருமாளே அப்படி, மாமான் மகளே அவ மேல ரொம்ப அந்யோன்யம் வருமா, உன் மகள் தான் உமையோ அன்று செவடோ, உன் மகள் தான் உமையோ அன்று செவடோ. ஆச்சாரிய பூர்வர்கள் நமக்கு சிந்தனை கிடையாது, நமக்கு தெரியாத வேலை பத்தி, ஆச்சாரியவர்கள் பகவத் பாகவதோத்தமர்கள் இவாழ்த்தெல்லாம் ஊர்வம்பு பேசக்கூடாது, அவளை பார்த்து ஏதாவது குறை சொல்லக்கூடாது, அனுஷ்டானத்தை பார்த்து ஏதோ நம்ம போறோம், யாதிர்சிகமா போக வேண்டியது இருக்கு, ஏதோ வழக்கம் இல்லாத ஒன்னு பண்ணிட்டார் அப்படின்னா நம்ம பெரிய ஞானி கிடையாது, நம்ம முதல்ல அந்த பக்கம் போறதே நம்ம தப்பு. ஆச்சாரியனை எந்த இடத்துல சேவிக்கணும், பகவத் பாகவதால எந்த இடத்துல சேவிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. வைதிகால எந்த இடத்துல போய் அவளுக்கு கூட துணைக்கு நிற்கணும், வைதிகாலுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு நேரம் வாத்துக்குள்ள போய் கை வைக்கப்படாது, அவ அன்னிலேருந்து சாஸ்வத்தமா கையாது சாணி மொழிகி, நீ தான் நம்ம தான் சொல்லிட்டேனே, கை அலம்பினோமோ அலம்பலமே தெரியல, இந்த கையை கொண்டு போய் அங்க வைப்பாளா யாரானு, வசத்தியா எம்பெருமானுக்காக பகவத் பிரசாதம் பகவத் பிரசாதம் பண்ணி வச்சிருப்பா. அவளுக்கு என்ன வேணுமோ ஹிதமா என்ன சொல்றாலோ கேட்டு பண்ணணும். பகவத் பாகுதவர்கள் ஆச்சாரியெல்லாம் என்ன நியமிக்கிற, ஆச்சாரிய நியமனம் ஆச்சாரிய நியமனம் காத்துன்னு இருப்பாளாம், அப்படி காத்துந்து பண்ணணும். என்ன கைங்கரியும், அவள் திருமுக மண்டலத்தை பார்த்து எதுக்கான் கண்ணா சிவு இப்படிதான் வேணும், இப்படி சுத்தி பாக்கிறான், அந்த தட்டை எடுத்துட்டு வந்தா தேவையில்ல, இப்ப ரெண்டு பேர் வர அப்படி பாக்கிறான், அந்த தட்டை எடுத்துட்டு வந்தா தேவையிலையே, பக்கத்துல யாரும் கைங்கர் வர இல்லையே அப்படின்னா, அப்ப கூட திரு திருன்னு போய் நார்த்துன்னு வந்துட்டேன்னு நேர கொண்டே மடியில் வச்சிடக்கூடாது, அந்த தட்டை எடுக்க போகும்போது அப்படின்னு அடியேன்னு ஒரு பர்மிஷன் வாங்கிக்கணும், அவர் அனுகிரகம் பண்ணணும். அது அதுதான் கைங்கரியம். தடபடம்பளையும் தூக்கின்னு வந்துட்டு நேர காலில் வந்து டொப்புன்னு ஒரு இடி இடிச்சு அடி. எனக்கு எப்போதும் கைங்கறினா ரொம்ப பிடிக்கும். என்ன கைங்கறி? காலில் வந்து இடிக்கிறதா நெருக்குன்னு. அது மாதிரி அப்பதான் அங்கோசரத்தை அப்படி சேர சரி பண்ண வேண்டியது. பக்கத்துல போயிட்டு பட்டுன்னு அவர் மேல அங்கோசரம் வரும். நித்திய சுத்தர் சன்னியாசிகள் ஆச்சாரியன் பகவத் பாகவதோத்தமர்கள்லாம் நித்திய சுத்தர். இப்பெல்லாம் தீட்டா மாறணுங்கிறதே கிடையாது. ஏன் சுவாமி? நம்ம தான் பகல்லையே தலையாணியை போட்டு போவைய போட்டு தூங்கிட்டு இருக்கோமே. பகல்லையே பட்ட பகல்லையே படுக்க விரிப்பு இருக்கக்கூடாது பகல்ல. நான் என்ன பண்றது, கேர்லான் வாங்கிட்டேன், ஃபோம் வாங்கிட்டேன். என்ன எப்படி சுவாமி இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது? கம்பளியை போட்டு ஷாலை போட்டு மடுக்குங்கோ, ராத்திரியான அந்த துணியை விரிச்சுக்கோங்க. அந்த பழைய விழுப்பு மேல படவே கூடாது. முடிஞ்சவரை அந்த பெட்டில் படுத்துக்காதவங்க. படுத்துட்டாவே பாதி பலன் போடும். அந்த பெட்டில் படுத்துக்கூடாது. வெளியே எங்கேயோ தரையில் படுத்துக்கோங்க, இல்லை வேற இன்னொரு தனியாக காட்டு வாங்கி போட்டுக்கோங்க. மரத்தில் ஒரு பெஞ்சியை வாங்கி போட்டுக்கோங்க, அதில் படுத்துக்கோங்க. திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், நம்ம எல்லாம் லௌகிகாலே கிடையாது. லௌகிகத்தமையை ஏற்றின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன விரஜபூமியில் இருக்கிற இந்த இவா எல்லாம் ஆயர்பாடி சிறுமியர்கள் ஒன்றும் தெரியாமல் வாயில் கை வச்சு நெச்சா பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு. எல்லாம் ரிஷி வம்சம், ரிஷி பரம்பரை. இத்தனை பேரும் இன்னைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் போனேன்னா ரொம்ப குதி குதிப்பான் ஒத்த மட்டும். என்னன்னா வன்னிய குலக்ஷத்திரியர். அவனை கேட்டு பாருங்க, நான் அக்னி புத்திரன் தான், அக்னியில பிறந்தவன் தான். அக்னி சம்ஸ்காரம் பண்ற நம்ம வாயை பொத்திண்டு எல்லாத்தையும் மறந்து நிற்கும். அவன் சொல்லுவான், அவனை கேளுங்க, உன் ஜாதி என்ன கேளுங்க, நான் அக்னிபுத்திரன், உனக்கு ஏண்டா இவ்வளவு கோலம் வருது, நான் வன்னியக்குள்ள க்ஷத்ரியன். அந்த க்ஷத்ரியத்தன்மை இருக்கான் மனசுக்குள்ள. இப்ப அது எவனோ வந்து ஜாதி வெறி அப்படின்னு வர்ணம் தீட்டுறான். நம்ம ஓஹோ அப்படியா, ஜாதி வெறி. அவனுக்கு என்னென்ன சம்பிரதாயம் என்னன்னு தெரியாது, சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு அவன் குல வழக்கமே தெரியாது. எங்கயோ ஃபாரின்லேருந்து இறக்குமதியான மதத்தை கையில வச்சுட்டு இருக்கான். அதோட தாத்பரியமான்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. சரி, கடவுள் இல்ல கடவுள் இல்லைன்னு சொல்றான். அப்படி சொன்னவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அதுவும் தெரியாது. வசத்திய ரொம்ப பெரியோர் ரொம்ப பெரியோர் நாங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தா கொஞ்சம் யாருன்னு சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். பெண்கள் எல்லாமே போகத்துக்கு உகந்தவர்கள் தான். தங்கையானார் என்ன, தாரமானா என்ன சொன்ன மகானுபாவர். அவன் திருவடி வாரத்தில் நம்மளும் விழுந்து சேவிச்சுட்டு இருக்கோம். அவன் பெரிய அறிஞராமே, பெரிய அறிஞர், பெரிய அறிஞர். நம்ம சம்பிரதாயத்தை நம்ம வந்து அப்படிதான் அடுத்த வாழ்க்கை தான் நமக்கு வசதியா தெரியும். நம்ம பூர்வமே நமக்கு என்னன்னு தெரியலையே, நம்ம ஆத்து வழக்கம் என்னன்னே தெரியலையே. நம்ம பூர்வர்கள், நம்ம தாத்தா பேர் சொல்ல சொல்லுங்க, தர்ப்பணம் பண்றவனுக்கு தவிர வேற யாருக்கும் சொல்ல தெரியும், யாருக்கும் சொல்ல தெரியும். தர்ப்பணம் பண்றவனை தவிர வேற யாருக்கான் பொல்லு தாத்தா பேரை சொல்ல சொல்லுங்க, தெரியாது. தாத்தா பேர் தெரியாது, தெரியாது. எங்க தாத்தா அவப்பா அவ வச்சிருந்தே பூட்டர், சீக்கிரம் வயசுல பூட்டர். இருக்கிற தாத்தா வேணா சொல்ல தெரியும் எல்லா குழந்தைகளுக்கும், இல்லாத தாத்தாவை சொல்ல சொல்லுங்க, தெரியாது. அப்பா அம்மாவும் சொல்லி தரல, சரியா போச்சு. அப்பா அம்மா தான் தெரியும். தாத்தானா அம்மா வழி தாத்தா அவ இருந்தானா, அவா இல்லைன்னா இவா, அம்மா வழியில தானா, மாதா மகர் யாரும் அப்படியா, அப்படிலாம் கிடையாது. ஒரே தாத்தா தான் எனக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் பிள்ளைய வளர்க்குறது. நம்ம என்ன பண்றது, ரெண்டு பக்கமும் அப்படி அணைச்சு கொடுத்துன்னு போனோம். தெரியணும் நம்மளோட வம்சம் என்ன, நம்ம மூதாதையர் வம்சம் என்ன, கொளுத்தாத்தா வரை நமக்கு தெரிய வேண்டாமா? மாமான் மகளே அப்படி கொண்டாடுங்கிறான். பாகவத் பாகவத அந்த சம்சலேஷம் நமக்கு வேணும். அவளோட பந்துத்வம் இருந்தாதான் ஞான சித்திக்குன்னு சொல்றானா. உன்மகள் தான் ஊமையோ அன்றிச்சவடோ அனந்தலோ, உன்மகள் தான் ஊமையோ அன்றிச்சவடோ அன்றிச்சவடோ. காண்டவர் என்ன சொல்ற, பகவத் பாகவதோத்தரமளோட விஷயங்களை வம்பு பேசச்சே சொல்லக்கூடாது, அடுத்த விஷயத்தையும் சொல்லாதுங்கிறாங்க. அடுத்த விஷயத்தையே பேசாத, அடுத்தாத்து விஷயம் நமக்கு எதுக்கு, எதுக்கு ஊர் வம்பு பேசுறேன். ஊமையோ அந்த விஷயத்துல ஊமையாரு, தேவையில்லாத பேச்சுக்கு ஊமையாயிரு, மௌனியாயிரு, தானே உனக்கு சித்தி கிடைக்கும். அன்றி செவடோ அர்த்தாத்து பொண்ணு ஓடி பெற்ற தெரியுமா உனக்கு, ரொம்ப முக்கியம். நம்மாத்து பொண்ணு நம்மளால காப்பாத்த முடியாது. ஐயோ நம்ம கூட இருந்தாலே பக்கத்துல இருந்தாலே, ஐயோ பாவா அதுக்கு என்னாச்சோ தெரியலையே, ஏன் இப்படி புத்தி போச்சு. நீ கவலைப்படாதடி, இன்னைக்கு நான் கோவிலுக்கு போறேன், கட்டாயம் அர்ச்சனை பண்றேன், பகவான் நல்ல புத்தியை கொடுப்பான், எங்க இருந்தாலும் நமக்கு கிடைச்சிரும், நம்ம தங்கம் சொக்க தங்கமா கிடைக்கும் சொல்ற, நீதான் உத்தமன். ஓடி போட்டான்னு சொல்லிட்டு நீ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கியே, அதமன் கூட கிடையாது, நீ அதுக்கும் கீழே நீச்சன். அது எப்படி அடுத்த வாரத்து குழந்தை போச்சுன்னா நல்லதா இருக்கான்னு, அது மனசு ரணம் ஆக வேண்டாமா. ஐயோ ஐயோ பாவம், எவ்வளவு தூக்கி வளர்த்திருப்பா, எவ்வளவு தூக்கி வளர்த்திருப்பா, எவ்வளவு வசதியா கொண்டாடி இருப்பா, ஐயோ அந்த குழந்தை இல்லாம என்ன கஷ்டப்படுறோ அந்த ஆத்மா. அது மனுஷத்தன்மை, இது மனுஷத்தன்மை தான். இது இல்லைன்னா என்ன, மனுஷனே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம்தான் நல்லவனா கெட்டவனாலாம். உன்மகள் தான் ஊமையோ அன்றி செவடோ அனந்தலோ யம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. எம்பெருமான் பகவத் தியானம் மோனம் மோனம் மோனம் மோனம் எப்ப பார்த்தாலும் பஜனை பண்றாளே, அனந்தலோ கண்ணா கேசவா மாதவா கோவிந்தா ஏந்திருச்சு என் கிருஷ்ணன் வந்துட்டானா அண்டால் கேட்கிறாளா, அந்த மாதிரி அனந்தலோ யம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. மாமா என் மாதவன் வைகுந்தன் என்னென்று யம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. அர்ஜுனோட உள்ள அபிமன்யும் சக்கரவியூகத்தை உடச்சென்று உள்ள போயாச்சு. முதல் நாளே பிளான் பண்ணிட்டா சக்கரவியூகம் போறப்பா, சக்கரவியூகத்தை உடைக்கிறதுக்கு இவ பஞ்ச பாண்டவால யாருக்குமே சக்தி இல்லை, அர்ஜுனன் ஒருவனை தவிர. ஆனால் அர்ஜுனனை எல்லாரும் சேர்ந்து போய் உடைச்சிட்டு பண்ணணும் அப்படிங்கிறார். ஆனா அந்த சமயம் பார்த்து பிதாமகர் பீஷ்மர் உக்ரமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா பிதாமகர் பீஷ்மர் அவர் ரொம்ப ரோஷத்தை கலப்பி விட்டான் துரியோதனன். அதனால அவர் எப்படியான அந்த சைனன்றி என்னன்றி கொண்டாடுக்கும் உய்வில்லாம் உய்வுண்டாம் உய்வில்லை செய்யினென்ற செய்யினன்றி கொன்ற மகர்க்கு. அது மாதிரி சோறு போட்டு வளர்த்தான் இல்லையா, அதான் தடுமா இருந்தது, அந்த சோத்தை போய் சாப்பிடக்கூடாது. துரியோதன சோத்தை சாப்பிட்டான் இல்லையா, அதான் திரௌபதி பிரஸ்தாபனம், பார்க்க கூடாது போய் பார்த்து உட்கார்ந்துருக்கான். பார்க்கல சாமி, தலையை குனிஞ்சு உட்கார்ந்தார் மகானுபாவர், தலையை குனிஞ்சுண்டா என்ன, தலையை நிமிர்ந்துண்டா என்ன, அந்த ஸ்திதியில அந்த இடத்துல இருக்கு இல்லையா, கேள்வியே படப்படாது, அந்த ஒரு ஸ்திதி காதாலேயே கேட்கப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த விஷயம் நடக்க போறதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அது தடுக்கிறவன் தான் சாது. பரித்ராணாய சாது நான் இப்ப புரியுது, ஏன் விதுரர் பக்கம் போல யுதிஷ்டர் பீஷ்மர் பிதாமகர் பீஷ்மர் பக்கம் போல துரியோதனன் அப்பா இருக்கானே அவனே பெரிய உபாசகன்தான், எம்பெருமான உபாசகன்தான் அவனே. திராத்ராஷ்டத்தை துர்புத்தே தான் ஆரம்பிக்கிறார் முதல்ல. ஏன் வந்தது பகவத்கீதையில சொல்ற, ஏன் வந்தது இந்த யுத்தம், ஏன் வந்ததுன்னா அவனுக்கு துர்புத்தினால வந்தது. அப்படி மனசு வெதும்பி போய் சொல்றாரு எம்பெருமான். ஏன் அப்படி வெதும்பி போய் சொல்றார், தூது சொல்றச்சே சாட்சி சொல்றச்சே நேர போய் சாட்சி விஸ்வரூபம் காமிக்கிறார். அந்த இடத்துல கேட்காமையே கொடுக்கிறார் விஸ்வரூபத்தை. கட்டணும்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு, கட்ட ஆரம்பிக்கச்சே எம்பெருமான் மாயன் எல்லா தலையும் உடச்சு எரிஞ்சுட்டான், விஸ்வரூபம் எடுக்கிறான். இத்தனை பேர் அந்த கோடி சூரிய சமப்பிரபா இல்லையா, அத்தனை பேருக்கும் கண்ணு போயிடுது. அஞ்ஞானக்கண் யார் யாருக்கு இருந்ததோ அத்தனை பேருக்கும் கண்ணு போயிருக்கு. ஞானக்கண் இருக்கிறவா மட்டுமே சேவிக்கலாம், சஞ்சயன் சேவிச்சுருக்கா, அப்படி திருதராஷனுக்கு காமிச்சுட்டு இருக்கா. பெருமாள் விஸ்வரூபம் எடுத்திருக்கே பெருமாள், கிருஷ்ணா விஸ்வரூபமா என்னடா இவ்வளவு மந்த புத்தி இருக்கிற எனக்கா, இவ்வளவு நீச்சமான நடந்த இடத்துல எனக்கு விசுரூபம் காட்டுறியா? நான் எந்த விதத்துலடா வசதி நம்மள இருந்தாங்க தெரியுது. நான் பண்ணதெல்லாம் ரைட்டு, இப்பதான் சொல்லுவான், நான் பண்ணதெல்லாம் ரைட்டு, அதான் எம்பெருமான் காட்சி கொடுத்தேன். இவாளுக்கெல்லாம் தெரியல, என்ன பத்தி தப்பு சொல்றேன், நம்மள இருந்தா டமார் அடிப்போம். அவன் சொல்றான், நான் எதுவுமே வசதியா பண்ணலையேடா, விசுரூபம் எடுத்தியா, விசுரூபம் எடுத்தியா அப்படிங்கிறான். எம்பெருமான் நன்னா தீர்க்கமா பாருடான்னு அப்பதான் சுதந்திரமான கண்ணை காமிக்கிறான். ரெண்டு பேருக்கும் காந்தாரியும் சேர்த்து இதெல்லாம் அனுபவிக்கிறார். ரெண்டு பேரும் அப்படி விசுரூபத்தாரி பார்த்துட்டு இருக்கா, ஜெகஜோதியா சேவிக்கிறார். சேவிச்சு முடிச்சேன்னு சொல்றேன், கிருஷ்ணன் சொல்றேன், இந்த கண்ணை அப்படியே கொடுத்துட்டுமா, இந்த கண்ணை அப்படியே வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் உபயோகப்படும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் புத்தி நல்ல புத்தி இல்லை, எது எது நடக்கக்கூடாதோ நடந்துடுத்து, இனிமே நான் பார்த்து செயலாற்றுறதுக்கு என்ன இருக்கு, என் கையை விட்டு மீறி போயிடுத்து, என் புத்திர பாசம் என் கண்ணை மறைச்சுடுத்து, ஊனக்கண்ணு தெரியாத கண்ணையே மறைச்சுடுத்து, என் புத்திர பாசம் இனிமே தெரிஞ்சு என்ன பண்ண போறேனா, இது என்ன ஞான கண்ணா, இது ஊனக்கண்ணுடா, திருப்பி எடுத்துன்ற நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கண்ணா பின்னா ஓடி போடுவோம். அவன் கண்ண எதிர்க்கப்படவே மாட்டான், எங்க திருப்பி கேட்டானா என்ன பண்றது, எம்பெருமான் சேவிக்கிறோமோ இல்லையா, விழுந்தரிசனம் ஒளிப்பி கதையெல்லாம் தாவப்பட்டு போட்டி உட்காந்துடும், ஐயா நல்ல கதையா கண்ணை கிடைச்சிருத்து இருந்தாலும் வேற எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லல. அப்பேற்பட்டான வசத்தியான மனுஷனும் மந்திரப்பட்டாரோ, அப்படி ஒரு க்ஷணம் திருதராஷனுக்காக மந்திரப்பட்டான் எம்பெருமான். ஏன்னா அது அந்தனங்க ஆத்மா சுத்தியானது, மேல பந்த பாசத்தினால பிரம்ம லிபி அது அவனுக்கு தெரியும், ஒழிஞ்சு போறதும் விட்டான், உள்ள தியானம் இருக்கு, இது மேல இருக்கு, ஒழிஞ்சு போறது மேல இருக்கிறத பார்க்க வேண்டாம், உள்ள இருக்க அந்தராத்மாவுக்காக நம்ம பண்ணணும் காரியம் சொல்லி காமிச்சு கொடுத்தான் எம்பெருமான். இந்த மாதிரி என்னது சக்கரவியூகம், பார்த்தன் சாரதி, சாரதி பார்த்தன ஓட்டின்னு போயிட்டான், சாமர்த்தியமா என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும், ஓட்டின்னு போயிட்டான். ஏன் அந்த யுதிஷ்டரோட பீஷ்மரோட சண்டை போயாச்சு, அஞ்சு மீதி நாலு பேர் இருக்கா, சக்கர வீரத்தை உடைச்சான், உள்ள போனுமா வேண்டாமா, இவன் இவாளால முடியல, இவாளுக்கு அந்த இதுக்கு இல்ல, ஜெயத்ரதன் வந்து முன்னாடி தடுத்துட்டான், பீமன் தான் அதை உடைச்சிருக்கணும், பீமனுக்கு சாபம், ஜெயத்ரதன் முன்னாடி வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு அவதான் எல்லாம் குலசாயத்து உள்ள போனான். ஏழு மகாரதர்கள் ஒன்னா சேர்ந்து அந்த குழந்தைய கொண்டுட்டான், அதான் நடந்த சண்டை போல கொண்டுட்டான். அதை கேட்டவொடனே அர்ஜுனனுக்கு ஒரே பொறுமலாம் விம்மலாம், என்ன பண்றேன் பார், அந்த யுத்த காலத்துல பிரதிஜை பண்றான், நாளைக்கு சாயந்தரம் பொழுது சாயத்துக்குள்ள அந்த ஜெயத்ரதனை ஒழிச்சு கட்டி விடுற அப்படின்னு. அப்படியே எம்பெருமான்கிட்ட சொல்லியிருக்கோமே வேண்டாமா, என் தாபத்துல சொல்லிட்டேன்டா, நீ தான் பக்கத்துல இருக்க, முடிச்சு கொடுற அப்படின்னு. தன்னோட அந்த தனுர் வித்த மேல அவனுக்கு கர்வம், நான் பண்றேன் நாளைக்கு அந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னா. எம்பெருமான் கிருஷ்ணன் பேசாம இருந்தான், நல்லா சண்டை போட்டான், பொழுது சாயறது, இவா சண்டை தான் போட முடியுது, ஜெயத்ரதன் எங்க இருக்கான்னு தெரியல, நடுவுல ஜெயத்ரதன் உட்காந்து வச்சு அவெல்லாம் காபந்து பண்ணிட்டு இருக்கா, ஒன்னும் பண்ண முடியல. அப்பதான் கிருஷ்ணனை பார்த்து, சார் இதுக்கு மேல என்னால ஒன்னும் முடியல கிருஷ்ணா, நான் வரேன் அப்படிங்கிறான். எங்க வரேன், வா என் கூட வா அப்படிங்கிறான். அங்க அக்னி குண்ட ரெடியாருது, நல்லா பெருசாக நாலு தர பிரவசனம் பண்ணியாச்சு, அஞ்சாம் தர ஏறி உள்ள குதிக்க வேண்டியதான் பாக்கி. மடையா மடையா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், நின்றுட்டே இருக்கேன், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் கேட்க வேண்டியதானே, எனக்கு யார் இருக்கா முட்டாள், நான் பக்கத்தில் இருக்கேனே, கையை பிடிச்சி ஒரு வார்த்தை கேட்டிருக்கான் இல்லையா, என்னடா கிருஷ்ணா பண்றதுன்னு கேட்கல, நீ தான் கேட்கல, சரி இப்போ வண்டி என்ன பண்ணுவ அப்படிங்கிறான. பொழுதுதான் சாய போறது, எங்க பொழுது சாய போறது, சாஞ்சுருத்து அங்க பேர் அப்படிங்கிறான், சாஞ்சுடுது அங்க பாருங்க, ஆமா இருட்டி போயிருது, அப்ப நான் குதிச்சுறேன், நான் குதிச்சுறேன், மூடா என் கிட்ட இது, அவ்வளவுதான், என்ன நடக்குமோ மீதி நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் எம்பெருமான். உன் தனுருக்கு இனிமேதான், உன் சாமர்த்தியத்துக்கு தனுர் சாமர்த்தியத்துக்கு இப்பதான் சான்ஸ் கிடைக்க போறது, தைரியமாயிரு அப்படிங்கிறார். உடனே வில்லத்துக்கு நானா பூட்டின்ட்டா ரெடியா நின்று இருக்கானா, அப்படி இருட்டி இருந்தோன்னு எல்லாரும் வெளியே வந்துட்டா, ஜெயத்ரதன் வந்து கண்ணா அப்படின்னா குதிக்கிறான், உட்காந்து என்ன ஒன்னால என்ன இன்னும் ஒன்னும் பண்ண முடியல பாரு, அதுக்கு மேல துரியோதன் துர்சாசனம் எல்லாம் குதிச்சு அமக்கலம் பண்றான். எம்பெருமான் இப்படி திரும்பி பார்க்கறான். சக்கர கையன் தரந்தோன் என்ன பண்றான் இப்படின்னு ஒரு கைய தூக்கி இப்படி சுண்டு வரல காமிச்சான். கூடி சூரிய சமப்பிரபன் ஒரு சூரியனை மறைக்கிறது அவன் பெரிய விஷயமா சக்கரதானன் விட்டு மறைச்சிருந்தானா இப்படின்னு கைய காமிச்சவொடனே சக்கரதான் அடுத்த செகண்டே கேட்கவே இல்லை. நான் வரட்டுமா உட்காரட்டுமா பர்மிஷன் எல்லாம் கேட்கிற சட்டுன்னு வந்துட்டானா. அப்படி ஆச்சாரியன் என்ன சொல்றார் என்ன காரிக்கிறோம் சொல்றான் பார்த்துன்னு காரியத்தை பண்ணணும் அதுதான் ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னு உடனே நேரம் வந்து எம்பெருமான் அப்படின்னு சொர்க்கின்ட்டான். மறுபடியும் சூரியன் நந்தி சாயல இன்னும் இருக்கு. இப்போ உங்க காரியத்தை பார்த்துக்கோ அடிச்சுட்டானா. அப்ப என்ன பண்றான் அர்ஜுனன் பேந்த பேந்த முழிக்கிறான். இல்ல இந்த கிருஷ்ணா என்ன பண்ணான் அது எப்படி மறைச்சான் தெரியல அவனுக்கு இன்னும் புரியல எப்படி மறைச்சான் எப்படி மறைச்சான் ஆன் பார்த்துட்டு இருக்கானா சுத்தி இருக்கான்னு சொல்ற மந்திரப்பட்டானோ அப்படிங்கிறான். என்னன்னா அர்ஜுனன் இவனை மயக்கிட்டான் போல் இருக்கு அந்த ஸ்திதியா. இந்த மாதிரி தாயார் உள்ளீடான அர்த்தமாக இந்த தூமணி மாடத்தை காமிச்சு கொடுத்து திருமழிசை பெறான்ங்கிற ஆழ்வாரை எழுப்பி கொடுக்கறான். நமக்கு நடந்த ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ ஏம பெருந்துயில் இந்த ஆழ்வர் 4000 வருஷம் வாழ்ந்தவர். 4000 வருஷத்துல யோக தபஸ் 1000 கணக்கு அதுல ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு மட்டும் 1000 மற்றபடி சைவம் ஜெயினம் பௌத்தம் என்னென்ன உண்டோ எல்லாத்துலயும் 200-300 வருஷம் உட்காந்து தபஸ் பண்ணி எல்லா அதுல இருக்க எல்லா சாஸ்திரங்களையும் வாசித்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் எல்லா சாஸ்திரங்களையும் வாசிச்சு அவன் என்னென்ன நீதி சொல்றான்லாம் ஆராய்ந்து அதுல உட்காந்து தபஸ் பண்ணி அந்த தபஸ் எல்லாம் சித்திக்கல. அப்புறம் கடைசியா ஸ்ரீ வைஷ்ணவத்தை கத்துண்டு ஸ்ரீ வைஷ்ணவத்துல 1000 வருஷம் தவம் பண்ண தவம் பண்ணவன்னா பழிச்சதுதான் இந்த பாசுரங்கள்லாம். ஏம பெருந்துயில் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞான மேலமாய் கிடந்தமை குலுங்கவும் விலங்குமால் வரை சுரம் கடந்த கால் காவிரி கடை குடந்தையில் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. காவிரி கரை குடந்தையுள் அந்த எம்பெருமானை போய் சேவிக்கிறார் ஆறாமதனான். அப்பா பழி கொண்டிருக்கிறா என்னோட எழுந்திருந்து பேசு அப்படிங்கிறாரா. அப்படி இன்னைக்கும் போய் பார்த்தோம்னா அப்படி கைய கொஞ்சம் வசதி இருப்பார் தலை தூக்கி இருக்கும் பாதி உடம்பு எழுந்திருப்பார். அப்படி எம்பெருமான் எழுந்த திருக்கோலமா எம்பெருமான் பேசுறானான். அப்படி ஆழ்வார் சொன்ன கேட்டவன் அவன் ஊமையோ அன்றி சிவடோ ஊமையோங்கிற பதத்தினாலும் இந்த ஆழ்வாரை எழுப்புறானாம். எப்படி அப்படின்னா திருவக்கா விட்டுட்டு எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணிட்டு அப்படி அந்த வழியா போறார். அப்படி பிராமண அக்ரஹாரம் அதை தாண்டி போறார். செல்லும் வழியில என்னாச்சு இவர் தாடியோட ரிஷி தான் இவர் ரிஷியா இருந்தார் இவர். அந்த ரீதியில தாண்டி போச்சே வேதம் சொல்றதை நிறுத்தினாலாம். ஏன்னா பிராமணா காதல வேதம் விழப்படாது அப்படின்னு வேதம் சொல்றதை நிறுத்தினாலாம். வேதம் சொல்றதை நிறுத்திட்டோட எல்லாம் சில பேர் சிரிச்சாலாம் என் சுரூபத்தை பார்த்துட்டு என்னடா சுரூபம் அது பெரிய தபஸ்வி மாதிரி ஈஜின் இருக்கு பிச்சைக்காரன் மாதிரியும் இருக்கு தபஸ்வி மாதிரி இருக்கு கொஞ்சம் நன்னா இருக்கவன் நம்மளோட ஸ்திதி எப்படி மையிட்டு இதோ மலரிட்டு நான் முடியும்னு ஆண்டாள் காமிச்ச வழியே அவெல்லாம் அந்த மாதிரி இருந்துருவா. அதை பார்த்தோன்னே இவருக்கு சிரிப்பு வந்தது சிரிச்சுட்டு இருக்க ஆழ்வார் ஆழ்வாருக்கு இந்த பிரக்கையெல்லாம் கிடையாது. ஏதோ பாகவதத்தை வந்தார் ஸ்ரீகிருஷ்ணவெல்லாம் பார்த்தார் சேவிச்சார் திருப்பி ஏந்து தான் தான் உண்டு தான் காரியம் உண்டுன்னு போயிட்டு இருக்கார். போனவருக்கு சுருக்குன்னானது அதான் சத்வஞானம்ங்கிறது. அவளுக்கு அடுத்த அடி தேதியில் மறந்து போச்சு வேதத்தில் ஏதோதோ ஆரம்பிக்கிறார் தப்பு தப்பா ஆரம்பிக்கிறார். அங்கேருந்து வந்தாலும் இந்த கருகிய நெல் பயிர் கருப்பு நெல் பயிருக்கும் பதர் அந்த பதரை எடுத்து ரெண்டா உரிச்சு அதை கீறி காமிக்கிறானா இந்த பதம் தான் உங்களுக்கு ஆரம்பம் அப்படி என்பதாக அதை பார்த்தோன்னா அப்பதான் தெரிஞ்சுதான் ஏதோ மகானுபாவர் இப்படி சூசிப்பிக்கிறாரேன்னு சேவிச்சிருக்க அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஊமையோ வாயில சொல்லல எதை விட்டோம்னு சொல்ல தெரியும் தபஸ் இருக்கு சொல்ல தெரியும் இருந்தாலும் நான் அந்தணன் இல்லை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி காமிச்சு கொடுக்குறானான். அந்த மாதிரி ஆண்டால் இந்த பாசுரத்தினால தூமணி மாடத்துங்கிற பாசுரத்தினால பிறர் குற்றத்தை தன் கண்ணாலையும் காதாலையும் வாயாலையும் பேசாமல் அப்படி வசத்தியான பாகவத ஸ்திதிய காமிச்சு கொடுக்கிறா நமக்கு. நோற்று சுவக்கும் புகையின் ரம்மனாய் மாற்றம் தாராதோ வாசல் தரவாதார் நாற்ற துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதம் பொன்னியனால் பண்டர நாள் குற்றத்தின் வாழ்வி இந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பிறந்து இழ்தான் தந்தானோ ஆற்ற அலந்துணையாய் இறங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய் நோற்று சிவக்கும் புகின்றமனாய் மாற்றம் தாராதோ வாசல் தருவாதார் பெரிய திருமாளிகை தூமணி மாடத்துங்கிற மாதிரி இதுவும் பெரிய திருமாளிகை. இவளும் கிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருங்கி பழகக்கூடியவள். இவளை எழுப்புறாளா அங்க போய் நூற்று சுவர்க்கும் புகின்றம்மனாய் அம்மாரி வசத்தியான இந்த விரதம் பூர்த்தியாக போறது, இந்த பூர்த்தியாக போற விரதத்துக்கு நீ தலைக்கட்ட வேணும் வா அப்படிங்கிறதா கூப்பிடுறாளாம். பலன் கிடைக்கக்கூடிய சமயம் கட்டாயம் வா அப்படின்னு கூப்பிடுறாளாம். புகின்றம்மனாய் மாற்றம் தாராதோ வாசல் திரவாதார் அம்மாடி உன் வாசல்ல வந்து நின்றுருக்கோமே எழுந்து வாடி அப்படின்னு கூப்பிடுறாளாம். நாற்ற துழாய் முடி நாராயணம்மா நீ ஏந்து வர ஏன் ஏந்து வரமாட்டேங்கிறது எங்களுக்கு தெரியறது. நாற்ற துழாய் முடி அப்படி நாற்ற துழாய் முடி வாசனை அடிக்கிறதுடா உன் துவள முடி அப்படின்னு என்ன அப்படின்னா எம்பெருமான் ஒரு தடவை நினைச்சிருந்தாலே நூறு குனியலுக்கு இருக்கும். நீ கிருஷ்ணனுக்கு பக்கத்தாத்துல இருக்க உங்காமே கதின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன அனுப்ப அணைச்சானோ தெரியல, எத்தனை நேரம் அணைச்சானோ தெரியல. கந்தம் கமழம் அப்படி உள்ளேந்து நாற்ற துழாயும் ஏன் புஷ்பத்தெல்லாம் சொல்லாமோ புஷ்பம் வாடி போகும் அழுகி போகும் நாற்றம் வந்துடும் அதுலேருந்து வேற நாற்றம் வரும். ஆனா இது அப்படி இல்லையா திருத்துவழம்ங்கிறது அப்படி இல்லை. வசத்தியான சத்துவ குணத்தை மட்டுமே கொடுக்கும், மற்ற பூக்கள்லாம் அப்படி இல்லை. எம்பெருமான் திருமேலி சாத்தினா நல்ல குணத்தை கொடுக்கும், இல்ல வெறுமை இருந்தா அதோட மயக்கத்தொகெல்லாம் கொடுக்கும், அது தேவையில்லாத உணர்ச்சிகள் எல்லாம் கொடுக்கும் அது. ஆனா திருத்துறாய் வாசனை அப்படி கொடுக்கவே கொடுக்காது. எப்ப முந்து பார்த்தாலும் சத்துவ குணத்தை மட்டுமே கொடுக்கும், எம்பெருமான மட்டுமே தியானத்துல கொடுமா. எப்படி அப்படின்னா துவலமுடி அருள் வருதல் துவக்கில் என வைத்தேனே சுவாமி தேசியன் காமிச்சு கொடுக்கிறார். துவலமுடி அருள் வருதர் இந்த பட்டர் என்ன எம்பெருமான் வரதனுக்கு ஆராதனை பண்ணுவர். கண்ணாடி அருளை வந்து எழுந்தொருளி உற்சவாதி இல்லை, கண்ணாடியோரில் தான் எம்பெருமான் எழுந்திருப்பார். தாயாரம் பெருமாள்மா அப்படி அங்கே வந்து அர்ச்சனம் வந்தனம் ஜாஸ்தியன்னு ஆராதனை நடக்கும். ஆராதனை நடக்கச்சு எம்பெருமான் ஆவாகனம் பண்ணணும் வைகுண்டேத பரையலோகே அப்படின்னு ஸ்ரீயா சாத்தம் ஜெகத்பதின்னு அந்த வைகுண்டத்தில் இருக்க எம்பெருமான் ஏழணும் சொல்லி அந்த திருத்துறாய் முடிய ஆவாகனம் பண்ணி திருமுடியில் வைப்பார். எம்பெருமானுக்கு திருமஞ்சனாகும் சாட்டுப்படியிலாகும் அந்த ஒத்த துவலம் திருமுடியிலேயே இருக்கும். நன்னா சேப்பா திருமுடி மேலதான் சங்காழ்வான வச்சுன்னு சேப்பா திருமஞ்சனம் மாத்தி மாத்தி ரெண்டு பத்திர மூணு பத்திர சேர்த்துட்டே இருப்பா. ஆனா அந்த துவல முடி துவல் இருக்கு, இந்த முடியில இருக்க அந்த துவலம் இருக்கு திருத்துவலம். அப்படி மூணு நாலு இதுவா இருக்கும் அந்த திருத்துவழங்கிறது மேல, அதுதான் துவளம். அப்படிதான் துளசியை படிக்கணும். இலை இலையா ஆயப்படாது துளசிய, செடியிலேருந்து இலை இலையா ஆஞ்சோம்னா பாவம். அது திருத்துவழம் அந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனிய கிள்ளி கிள்ளி எடுக்கணும், நகம்படக்கூடாது. இப்படி அது மெதுவா எடுக்கணுமா, அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லிதான் எடுக்கணும். அது பாபம், இந்த பாபத்தை போக்கணும். எம்பெருமான் பகவத் ஆராதனத்துக்காக உன்னை கிள்றேண்டியம்மா சிரமப்பட்டாலும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லணுமா. அப்படி தாசிய பாவம் சக்கியம் வேணும், செடிகளோட சக்கியம் வேணும், மரத்தோட சக்கியம் வேணும், மிருகங்களோட சக்கியம் வேணும். துவலமுடி அருள் வருது துவக்கில் என வைத்தேன் அப்படி நாற்றத்துழாய் முடி அவன் வந்து மாலை மாலையா தார அப்படி விதவிதமா சாத்தின் இருக்கான். இத்தனை மாலை உன் மேல இழைஞ்சிருக்கு அட்டை வச்சுன்னா சொல்லாதிரி அப்படிங்கிற திருஷ்டியிலேயே தெரியுது. அங்க பார் எவ்வளவு அடையாளங்கள் பார், அமுந்தி இனத்துக்கான அடையாளங்கள் எவ்வளவு இருக்கு பார் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறாங்க. ஒரே வெக்கம் வந்துருத்தவளுக்கு வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான், இப்பதான் ஏந்து போனா அதனாலதான் என்னால ஏந்து வர முடியல, தூங்கவே இல்லை ராத்திரி உள்ளும் ஒரே கொட்டம். வாஸ்தவம் தான் நீங்க சொல்றது தப்பே இல்லை, நான் தான் அவசாரப்பட்டேன்னு வந்து சேவிக்கிறாளாம். நாற்ற துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணிய நாள் அப்பேற்பட்டதான எம்பெருமான் நாராயணன் உன் நாயகன் தாண்டி வா எங்களுக்கு காமிச்சு விடும் கூப்பிடுறாளாம். பண்டொரு நாள் குற்றத்தின் வாழ்வி இந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ அம்மாடி இவளை பேசுறேனே அந்த கும்பகர்ணன் சண்டை போட்டு இருக்கான். அவனை தூங் எழுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆச்சு. ராவணன் சொல்லிட்டான் கும்பகர்ணன் தான் பாக்கி எழுப்பு அப்படிங்கிறான். நகரா வாசிக்கிறான் சண்டை மேலத்திலேருந்து எல்லாத்தையும் வாசிக்கிறா, உட்காந்து தும்திபி எல்லாம் வாசிக்கிறா, பூமோன் ஊதுற தார தப்பட்டேன்னு ஒண்ணு, இவ்வளவு பசுக்கு நீட்டி நீட்டமா இருக்கும், கிராமத்துல எல்லாம் இருக்கும் அது. அந்த தாரையெல்லாம் வாசிக்கிற, தப்பட்ட வாசிக்கிற, எழுந்திருக்கவே இல்லை, அவன் அசஞ்சே கொடுக்கல. 6 மாசம் தூங்குறோம், 6 மாசம் முடிச்சுருக்கு தான் அவன் ஸ்திதி. சரஸ்வதி அவன் நாக்கில் உட்காந்து வரத்தை மாத்தி வாங்கிக்க சொல்லிட்டான். தலைகள்னாலும் எனக்கு துக்கம் வரப்படாதுன்னு வரத்தை வாங்க போக, தூக்கம் வரப்படாதுன்னு வாங்கி, தூக்கம் வரணும்னு வாங்கிட்டான். துக்கம் வரப்படாதுன்னு நினைச்ச போக, தூக்கம் வரணும் எனக்கு கூட அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டான். அதனால எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பான். அவனை எழுப்புறா அப்படி, நித்ரான் தேவீம் சரணமகம் பிரபத்தியே நம்ம சொல்றோம்லையா சிஷ்டித்தோம், அப்படி தாயாரே என்கிட்ட வா, என்னன்னா ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, என்ன எழுப்பாத, தனு மாசத்தை என்ன எழுப்பவே எழுப்பாத, எப்ப வேணா எழுப்பு, தனு மாசத்துல என்ன காத்தால எழுப்பாத, ஒரு 9 மணிக்கு கரெக்டா எழுப்பு, நான் ஏந்துன்றேன். அந்த மாதிரி 4 மணிக்கு ஏந்து ஆராதனை பண்ணா அவ்வளவு வசதி. கூற்றத்தின் வாழ்வு இந்த கும்பகர்ணனும் அப்படி எம்பரவன் அப்படி கும்பகர்ணன் பண்றான், அப்படி சண்டைக்கு வந்தாச்சு. சண்டைக்கு வந்துட்டு உசுர விட்டுட்டான், உசுர விட்டுட்டான் இல்ல, அவன் சண்டை போட்டு இருக்கான். அப்பயே இந்த குரங்குகள்லாம் என்ன பண்றது அப்படின்னா கிடுக்கிடுக்குன்னு போறது, எப்பேற்பட்ட உடம்பு, அப்படி ஆகிருதியான சரீரம், ஒன்னு கழுத்துல இருந்து குதிக்கிறது, தொப்புன்னு குதிக்கிறது, அது குரங்கு ஏதாவது ஒரு அவசரமான இடம் கழிச்சா அங்கிருந்து குதிச்சு குதிச்சு பார்க்கணும் ஆசை இருக்கும் அதுக்கு. அப்படி குச்சி குச்சி பாக்குறது, மூக்குக்குள்ள போறது, வாய் வழியா வருது, வாய்க்குள்ள போறது, மூக்குக்குள்ள வருது, கத்துறாவும் காது வழியா வெளியே வருது, எவ்வளவு துவம்சம் பண்ணுவோம் அவ்வளவு துவம்சம் பண்றதான் குரங்கு கூட்டங்கள்லாம். அப்பேற்பட்டுதான குரங்கு கூட்டம் அப்படி போயிருந்துக்குன்னா அவ்வளவு பெரிய ஆகிருதியான சரீரம். அவளுக்கு இத்தனால சௌக்கியமா இடம் கிடைச்சது, உசுர விட்டுட்டான். இப்ப தோற்றம் உனக்கு பெருந்தொயில் தான் தந்தான், அவன் உன்ட்ட கொடுத்துட்டானா அந்த நித்ரா தேவிய, அவ இங்க வந்து எனக்கு இடம் வந்து உன்ட்ட பாத்துட்டாலாம் கேக்குறாளாம். தோற்றம் உனக்கே பிறந்து இல்தான் தந்தானோ, ஆற்ற அலந்துடையா இரங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பா வாய். அம்மாரி உபாயம் உபேயம் என்பதான ஒரு வசத்தியான பதத்தை எங்களுக்கு காமிச்சு, எங்கள்கிட்ட நாங்கள்லாம் அகிஞ்சனன் அனன்ய கதித்துவமா இருந்துட்டு இருக்கோம், எம்பெருமான் மட்டும் தெரியுது, ஆனா அவன் அடையிறது எப்படின்னு அகிஞ்சனா நாங்க இருக்கோம். அதனால உன்னிட்ட சரணாகதி பண்றோம் தாயே, எங்களை காப்பாத்து அப்படிங்கிறா. ஏன்னா ஸ்ரீகிருஷ்ண சம்சலேஷம் அப்படி பகதாத்துல இருந்து அவன் உருண்டு வறண்டு அவளோட இருக்கிறதுனால, அப்பேற்பட்ட பாகவதோத்தமர சரணடைஞ்சு போனோம்னா பிரபத்தி பலிக்கும். ஆச்சாரியன் திருவடிவாரத்துல விழுந்து தண்டை சமைச்சு பிரபத்திய பண்ணோம்னா பலிக்கும். சுய பிரபத்தி உத்தி நிஷ்ட பலிச்சாதான் பலிக்கும், கன்ஃபார்மா சொல்ல முடியாது, தானே சுயமாவும் பிரபத்தி பண்ணிக்க முடியும், ஆனா அது பலிக்கணும். பலிக்கிறதுக்கு மனசுல ஹிருதயத்துல எல்லாம் ஒன்றி இருக்கணும் அந்த ஸ்திதி. எம்பெருமான தவிர வேற எதுவும் நினைக்கவே கூடாது அந்த க்ஷணம் கூட. அதோட இல்லாம அந்திம ஸ்மரணம் வேணும், இதுக்கு தேவையில்லை. ஆச்சாரியத்தை போனோம்னா அந்த அந்திம ஸ்மரணம் கூட நமக்கு தேவையில்லை, அது எந்த வேணா சொல்லிட்டு போறோம், எப்படி வேணா பண்ணிட்டு போறோம். ஆனா அப்ப கூட ஆச்சாரியனோட அனுகிரகத்தினால அந்த க்ஷணம் காமிச்சு கொடுப்பானா எம்பெருமான், ஏன்னா ஆச்சாரியன் அவ்வளவு வசதியானவன். அதனால ஆச்சாரியன் உபதேசிக்கும் மந்திரங்களை அவசியம் அனுசந்தானம் பண்ணணும். நீங்க உபதேசம் பண்ணேர், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, மறந்து போடுத்து, எனக்கு யாரும் சொல்லவே இல்லை, யாரும் சொல்லணும். இன்னும் ஆச்சாரியனோட வசதியா இன்னும் யார் வந்து உங்களுக்கு சொல்லணும், யார் வந்து சொல்லணும், மாமனார் மாமியாரெல்லாம் நிஷ்டையில இருந்தோ அவெல்லாம் பண்ணா, எனக்கெல்லாம் அவளை வேண்டாம். ஏன் உனக்கெல்லாம் வேண்டாம், நீ அதே வசதியான பரம்பரை தான், ரிஷி பத்னி தான் நீ, ரிஷி குமாரர்கள் தான் நீங்கள்லாம். உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன சொல்லுங்க, அவிவாதியே சொல்லுது, உங்க ஆத்துக்கார சொல்ல சொல்லுங்க, அவிவாதியை சொல்லிச்சு 3 ரிஷியோ 4 ரிஷியோ 5 ரிஷியோ 7 ரிஷியோ சொல்லுவா. இப்ப ஏற்பட்டுதான் ஒரு ரிஷி பரம்பரை யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அப்படி இருக்குச்சு, எப்படி இருக்கணும், சிருஷ்டுவா இருக்கணும், யாருமே லௌகீகா இல்லை முதல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்ப வைதீக விருத்தினா எப்படி பண்ணணும், வைதிகால பார்த்து தெரிஞ்சுக்கணும், அனுஷ்டானத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் என்பதாக. நூற்று சுவர்க்கம் புகுகின்றம்மனாய், அப்படி வசத்தியான சுவர்க்கம்னா அந்த இந்திரனோட பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் இருக்கிற அந்த சுவர்க்கம் இல்லை, இந்திரன் ஆளும் சுவர்க்கம் இல்லாது, வைகுண்டேது பரையலோகேன்னு அந்த ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதி, இந்த ஜெகத்பதி ஜெகநாராயணன் எங்க இருக்கானோ அந்த ஸ்திதி எனக்கு வேணும், அதுக்கு தான் நாங்க இந்த நோம்ப நுக்குறோம். சாதாரண நோம்பு நுக்க மழைக்காக நோம்பு நுக்கோமா? இல்லை, எம்பெருமான் கிருஷ்ணனை வேணும்னு. எம்பெருமான்ங்கிற கிருஷ்ணன், கிருஷ்ணன்கிற நீராட்டம், பகவத் அனுபவங்கிற நீராட்டம் வேணும் என்பதற்காக. இந்த வெறும் சாதாரண மழைக்காக கூப்பிடல, அவனுக்கு அந்தரியாமியா இருக்க எம்பெருமான் வேணுங்கிற தியானத்துக்கு தான் இதெல்லாம் கூட்டோம் என்பதாக சொல்றான். இதை கூட்ட அந்த லௌகீக விருத்தியும் தானே வரும். எம்பெருமான் போய் திருமலை பண்ண போய் ஒரு சேவிச்சுட்டு வந்துடா, என்ன பண்ணுவோம்? இங்க இருந்து போய் 100 கோரிக்கை இத்தனையும் சொல்லணும் எம்பெருமான்ட்டு. அப்படி லிஸ்ட் போட்டு வச்சுன்னு போயிட்டே இருப்போம். அங்க போனா ஜெருவண்டி தாங்க, ஒரு க்ஷணம் கண்ணோ மூக்கோ ஏதோ எம்பெருமான திருமுடியிலேருந்து திருவடி வரை ஒண்ணுதான் சேவையாகும். ஐயோ, கீழே திருவடியை சேவிச்சா மேல திருமுடியை சேவிக்கவே இல்லையே. இவன் சொல்லும் அர்த்தமா, திருமுக மண்டலத்தை மட்டுமே பார்த்தேன், நன்னாந்து தேஜசியா, ஆனா அந்த திருவடி சேவிச்சாதான் புண்ணியம். அப்படியா? ஐயோ, நான் திருமுக மண்டலம் சேவிச்சேன், நான் திருவடி தான் சேவிச்சேன், அதெல்லாம் கரெக்டு, ஆனா எவ்வளவு அழகா இருந்தவனோ தெரியலையே. அவன் யாருன்னே எனக்கு தெரியாதே, திருவடி தான் தெரியும். லக்ஷ்மணன் மாதிரி என்ன பண்றது? அப்படிதான் நம்ம வசதியா சொல்லிக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது, நம்ம கதி கிடையாது. அது மாதிரி எம்பெருமான பத்திக்கணும், அப்படி வசதியா நம்ம பண்ணணும்னா ஆச்சாரியின் திருவடி வாரத்துல அத்தனையும் தெரிஞ்சுண்டு இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், சனாதன தர்மத்தை ஆச்சாரியின் திருவடி பக்கல்ல போய் நின்று அந்தந்த ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாலோ அவ ரீதியில உபாசனை பண்ணி, அர்த்தம் என்ன பண்றான்னு கிளறி இல்லை, அவ ரீதியில உபாசனை பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஏம பெருந்துயில் தபஸ் பண்ணு தான் சொல்லியிருக்காரு. அர்த்தம் இதுல போய் நோண்டுன்னு சொல்லல. திருமணியாக அப்படிதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தேன், இது பார்த்தேன்னு எங்கேயுமே சொல்லல. இத்தனை இடம் போனாரு, அதை பார்த்தேன், இதை பார்த்தேன் இல்லை. இந்த தரிசனம், நான் பார்த்த தரிசனம் என்ன? அப்படி யோகியா இருக்கணுமா? அப்படி வசதியா காமிச்சு கொடுக்க நோட்டு வச்சு வர்க்கம் இந்த பாசத்தினால கற்று கரவை கணங்கள் பல கலந்து சிற்றா திரடைய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோபதம் பொற்கொடிய புற்றறவல் கொல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து மகிழ்வண்ணன் பேர் பார சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குறுங்கும் பொருளையலோரும் பாவாய் போதா திருவடிகளே சரணம்.